नमः शिवाय। ब्रह्म मुरारियर् போற்றிடும் லிங்கம் சிறிதும் களங்கம் இலா சிவலிங்கம் பிறவியின் துயரை போக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் தேவரும் முனிவரும் போற்றிடும் லிங்கம் காமனை எரித்த கருணாலிங்கம் ராவணன் உள்ளம் விளங்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் வாசமனைத்தையும் பூசிய லிங்கம் வளர் அறிவாகிய காரணலிங்கம் சித்த சுராசுரர் போற்றிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம் பொன்மணி சூடி சுடர்ந்திடும் லிங்கம் தன்னிடை நாகம் அணிந்திடும் லிங்கம் தக்ஷனின் யாகம் வீழ்த்திய லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம் குங்குமம் சந்தனம் பூசிய லிங்கம் பங்கஜமாலையை சூடிய லிங்கம் பொங்கிய வினைகளை போக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம் தேவர் கணங்களின் அர்ச்சனை லிங்கம் தேடிடும் பக்தியில் ஊரிடும் லிங்கம் சூரியன் கோடி சுடர்விடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம் எட்டு தளத்தினில் எழுந்திடும் லிங்கம் எல்லாமாகிய காரணலிங்கம் எட்டு தரித்திரம் நீக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம் தேவரின் குருவின் பூஜை கொள்ளிங்கம் தேவ வனமலரை ஏற்றிடும் லிங்கம் பரமநாதனாய் பரவிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம் லிங்காஷ்டகமிதை தினமும் சிவசன்னதியில் சொல்வார் சிவலோக காட்சியுடன் சிவனருளும் கொள்வார்.